வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு, ஞானப்பிரகாசம், 11/9/18. சாதனைகள்னு சொன்னாலே சவால் நிறைந்தது தான் இல்லைங்களா? சாதனை என்பது சவாலானது, அதில் வந்து அவசரமும் கூடாது ஆத்திரமும் கூடாது. இந்த ரெண்டுமே சாதனைக்கு முட்டுக்கட்டை தான். ஆத்திரம் வந்து கடைசியில் இயலாமையாக போய் எரிச்சலில் கூட வந்து விடும், முடியாத நிலைமையில். வேளாண்மைங்கிறது அந்த இடத்த நோக்கி போகுது. இப்போ வேளாண்மைங்கிறது அந்த இடத்த நோக்கி போகுது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வரும்பொழுது, வேளாண்மையை நோக்கி வரும்பொழுது, அவங்க ரெண்டு விதத்துலேயும் பாதிக்கப்படுறாங்க. வேளாண்மை வந்து பயிற்சி கூடங்கள்லேயும் கருத்தரங்குகள்லேயும் ரொம்ப அற்புதமாக வடிவமாக தெரியுது பார்க்கும்போது. ஆனால் அனுபவத்தில் வரும்போது வேளாண்மை ரொம்ப கசக்குது. அந்த அளவுக்கு வேளாண்மை வந்து சரியான விகிதத்தில் காட்டலை, இனிக்கிறது மாதிரி செய்யவோ சொல்லிக் கொடுக்கவோ இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இளைஞன், படித்த இளைஞன் வேளாண்மைக்கு வரும்பொழுது, வேளாண்மையினுடைய எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா விதமான மூலக்கூறுகள், அதாவது எல்லா வித செயல்பாடுகளுக்குரிய அந்த தொழில்கள், அந்த தொழில்களுக்குரிய பயிற்சி. உதாரணமாக ஒரு நெல் விவசாயத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், விதைக்கிறதுலேருந்து நிலத்தை பண்படுத்துறதுலேருந்து விதையை தேர்வு செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் அவர் கற்றுக்கிட்டு வேளாண்மைக்கு வர்றதில்லை. ஒரு செடி வைக்கிறதா இருந்தால் செடி வைக்கிற முறை மற்றும் அந்த செடியை பராமரிக்கிற முறை, விதை தேர்ந்தெடுக்கிற முறை, கன்றுகளை உருவாக்குகிற முறை, அப்புறம் விளைச்சலை கொண்டு வருகிற முறை, விளைச்சலுக்காக அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குகிற முறை, அப்புறம் விளைந்த விளைச்சலை சேமிக்கின்ற முறை, அதை விற்பனை அல்லது நுகர்வு வரைக்கும் கொண்டு செல்கின்ற முறை, இதை பற்றிய முழுமையான செயல்பாடுகள் இல்லை, செயற்பாட்டு கூறுகள், அதாவது வந்து இதையெல்லாம் செஞ்சு காமிச்சு யாரும் பேசுகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகங்கள்லையும் கட்டுரைகள்லையும் என்ன சொல்லுவோம், நாளேடுகள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி கருத்தரங்கள்லையும் கணக்காக தான் சொல்லி கொடுக்குறாங்க வேளாண்மையை. அது ஒன்றும் செயல்பாட்டு தளங்களாக இல்லை. ரெண்டாவது, செயல்பாட்டு தளங்களாக இவங்களை காட்டுற இடத்துல சில மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சிருக்கிற இடத்துலையோ கொண்டு போய் காட்டும்போது மீண்டும் அங்கே லாபத்தை தான் காட்டுறாங்க. ஒரு செயல்பாடுகளே இல்லைங்க. செயல்பட வச்சு அதை கற்றுக் கொடுத்து அதில் வெற்றி பெற வச்சு அந்த மாதிரியான பயிற்சி கூடங்களாக அது இல்லை. நிச்சயமாக பயிற்சி கூடங்களில் அனுபவம் பெற்ற பயிற்சியாளர்களாக இளைஞர்கள் வந்து வேளாண்மைக்கு வரலை. அதனால் நிறைய இடங்களில் வேளாண்மை வந்து அடி வாங்குது. வேளாண்மை அடி வாங்குதுன்னா வேளாண்மையை கற்றுக்கிறவங்க மிகவும் சிரமப்படுறாங்க, நம்பி வர்றவங்க ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகிறாங்க. இந்த இடத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டு வேளாண்மையை செய்து காண்பிக்கணும், சொல்லி காண்பிக்கக்கூடாது. அதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் களையிற வித்தையை சொல்லி கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தணும். கால்குலேட்டர் இல்லாமல் எனக்கு கணக்கு போட வராதுன்னா அந்த பையன் கணக்கு தெரிஞ்சுக்க போகிறதே இல்லை வாழ்நாள் முழுவதும். கால்குலேட்டர் தற்செயலாக செயலிழந்து போச்சுன்னா அவன் வாழ்நாளில் அவன் கணக்கு போட தெரியாதவனாகவே இருந்து செத்து போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். மிதிவண்டியோ மோட்டார் சைக்கிளோ காரோ இல்லாமல் நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர மாட்டேன், பேருந்து இல்லாமல் புகை வண்டி இல்லாமல் அப்படின்னு சொன்னால் அவன் எந்த இடத்துக்கும் போக முடியாதுன்னு ஆயிரும். அதுபோலவே ஒரு டிராக்டரோ ட்ரில்லரோ இல்லாமல் எனக்கு விவசாயம் செய்ய வராது, அறுவடை இயந்திரம் இல்லாமல் விவசாயம் செய்ய வராது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி விவசாயத்தை கற்றுக்க வர்ற இளைஞனோ, விவசாயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிற இளைஞனோ போனான்னு சொன்னால் இவன் மீண்டும் வேறொரு இடத்துல இந்த கருவிகளுக்கு அடிமையாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. இது எல்லாத்தையும் கடந்து வேளாண்மையை வெற்றிகரமாக செய்யறதுக்குன்னு சில அடிப்படை கட்டமைப்புகளை நம்ம முன்வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால், இந்த கருவிகளெல்லாம் கையாளக்கூடாது, இந்த கருவிகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது இல்லை. இந்த கருவிகள் உங்களுக்கு இடையூறு செய்யும் பட்சத்தில், இதனுடைய விலை கட்டமைப்பு வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விட அதிகமாக போகிற கட்டமைப்பு கால சூழ்நிலை வரும்பொழுது, இதனுடைய பயன்பாடு வந்து உங்களுடைய விளைபொருளை சாப்பிட்ற அளவுக்கு வரும்பொழுது, இந்த கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்து அது கேட்குற கூலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூலி வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிற விலையை விட அதிகமாக கேட்குற காலம் வரும்பொழுது நீங்கள் வேளாண்மை வேணான்னு சொல்கிற இடத்த நோக்கி நகர்ந்துடுவீங்க இல்லையா. அந்த இடத்துலேருந்து உங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்களுடைய வேளாண்மையை நம்ம கையில் எடுக்கிறோம். எந்தவித மிக உயர்ந்த முறையிலான அந்த தொழில்நுட்பங்கள் அடங்கிய மிக மிக எளிதான கருவிகளோடு, மிக மிக எளிதான செயல்பாட்டு முறைகளோடு கூடிய அந்த வேளாண்மையை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்கு பொருள் வந்து நீங்கள் நவீன கருவிகளை கையாளக்கூடாது என்பது இல்லை. நவீன கருவிகளை நீங்கள் கையாளலாம், ஆனால் அதை விட எளிமையாகவும் வலிமையாகவும் லாப நோக்கோடையும் உங்களுக்கு சில முறைகள் இருந்ததுனால் அதை காட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த தமிழர் வேளாண்மை அப்படிங்கிறத வந்து கையில் எடுத்திருக்கோம். மீண்டும் ஒரு தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.